அகத்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே, அத்திமரத்தோப்பிலே ஒத்திகைய கேட்குதே. அத்தமகமே அத்தமகமே சொத்து சொகம் நீதாய். சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே, அத்திமரத்தோப்பிலே ஒத்திகைய கேட்குதே. அத்தமகளே அத்தமகளே சுத்து சொகம் யாரும் நீதாய். சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே, அத்திமரத்தோ அத்திமரத்தோப்பிலே ஒத்திகைய கேட்குது.